கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேன யஸ்சித சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரம்வீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 83 கண்ணனின் பட்டணப் பிரவேசம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. ஸ்ரீ அக்ரூரர் கம்சனால் தூதனாக அனுப்பப்பட்டார் கண்ணனையும் பலராமனையும் மதுரைக்கு அழைத்து வர. அக்ரூரர் எம்பெருமானுடைய துஷ்ட நிகிரக கைங்கரியத்துக்கு தான் பயன்படுகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட பிருந்தாவனம் போனார். அங்கே சென்றவர் ரொம்பவும் ஆசையோட ஆவலோட கண்ணனின் கரஸ்பரிஷம் கிடைக்குமோன்னு நினைச்சுட்டு இருக்க கண்ணனுடைய ஆலிங்கனமே அவருக்கு கிட்டித்து. இதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தால கண்ணனையும் பலராமனையும் அழைச்சுண்டு கோபி கைகள்லாம் புலம்பின்றிருக்கும் பொழுது பிருந்தாவனத்திலிருந்து கிளம்பி மதுரைக்கு போனார். போற வழியில யமுனையில நிறுத்தி அனுஷ்டானத்தை முடிச்சுண்டு போகலாம்னு நினைச்சார் அக்ரூரர். யமுனை கரையில வண்டியை நிறுத்தினார். யமுனா ஜலத்துல அனுஷ்டானம் பண்ண போனார். போனவர் யமுனா ஜலத்துல கண்ணனையும் பலராமனையும் ஆதிசேஷ நாராயண வடிவங்களிலே கண்டார். தன்னோட கூட வந்த பாலகர்கள்தான் தனக்கு இப்படி பரநிலையில சேவை சாதிக்கிறார்கள்னு உணர்ந்த அக்ரூரர் இந்த ஆச்சரியத்தை நினைச்சி தனக்கு கிட்டிய பாக்கியத்தை நினைச்சி புரிச்சு போனார். அந்த பாக்கியத்தை பத்தி கண்ணன் கிட்டக்கையே சொல்லி ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் பகிர்ந்து கொண்டார். இதுக்கப்புறமா காத்து வேகத்துல கிளம்பி மதுரைக்கு சென்றார்கள் அப்படிங்கிற வரைக்கும் போன பாகத்துல பார்த்தோம். எதுக்காக அவசர அவசரமா மதுரைக்கு போனார்கள்னு பார்த்தா அவதார காரியம் பூர்த்தி ஆகணும், அது வேளையில நடந்தா தேவலன்னு தோன்றது அக்ரூரருக்கு. மேலும் கண்ணன் ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தான், பிருந்தாவனத்திலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்த 3 நாளைக்குள்ள கம்சசம்ஹாரம் நடந்துடும்னு சொல்லியிருக்கான் எம்பெருமான். அதனால எம்பெருமானுக்கு காரியத்தை பண்றதுக்கு கூடும் வரை போருமான அவகாசத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது அக்ரூரனுடைய எண்ணம். அதனால தேரை வேகமா ஓட்டி மதுரைக்கு போனார்களாம். மதுரா நகரத்துல பிரவேசிச்ச உடனே அக்ரூரர் சொன்னார், கிருஷ்ணா பலராமா நீங்க ரெண்டு பேரும் இனிமேல் நடந்தே வாங்கும், தேர்ல நான் மட்டும் போறேன் அப்படின்னாராம். இப்படி எதுக்காக சொன்னார் அக்ரூரர்? இவ்வளோ தூரம் பிருந்தாவனத்திலேருந்து மதுரா நகர எல்லை வரைக்கும் தேர்ல அழைச்சிட்டு வந்தவர், அந்த தேரை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு போனவர் பிருந்தாவனத்துக்கு, என்னத்துக்காக இப்ப இறக்கி விடணும் இந்த பசங்களை அப்படின்னு கேட்டா அதுக்கு சூக்ஷ்மமா ஒரு காரணம் சொல்லுகிறார்கள் வியாச்சார்த்தாக்கள். எம்பெருமானுக்கு எப்பவுமே துஷ்ட நிகிரகம் பண்றது அப்படிங்கிறது ஆனுஷங்கிகமா நடக்கக்கூடிய ஒண்ணுதான். சாதுக்களை பரித்ராணம் பண்ணுவதற்காக துஷ்ட நிகிரகத்தை செய்வான் எம்பெருமான். அப்படி துஷ்ட நிகிரகம் செய்யும் பொழுது அந்த துஷ்டனை கொல்வது அப்படிங்கிறது கடைசி பட்சம் அவனுக்கு. ராமாவதாரத்துல எதிவா ராவண ஸ்வயம்னு காத்துருந்தான், ராவணன் வந்து ஒரு கால் என் காலிலே விழுந்தா கூட அவனுக்கு அபயம் அளிக்க கடவேன்னு காத்துருந்தான். இன்று போய் நாளைவான்னு போர்ல இருக்கும் பொழுது ஒரே பாணம் செலுத்தினால் ராவணன் உயிர் போயிருக்கும் அப்படிங்கிற சமயத்துல அவனை கொல்லாமல் இன்று போய் நாளைவான்னு சொன்னவன் எம்பெருமான். அதே போல இந்த கம்சனும் ஒரு கால் இவர்கள்லாம் இங்க நகரத்தின் எல்லை வரைக்கும் வந்து விட்டார்களே, இவர்களால் நம்மளுக்கு ஆபத்து இருக்குமோ என்னவோ, எதுக்கும் அவ கால போய் விழுந்துடலாம்னு ஒரு பயத்திலேயாவது வந்து விழுந்தா காப்பாத்தி விடலாமே அப்படின்னு எம்பெருமானுக்கு தோணும்னு நினைச்சி கம்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க, எம்பெருமானுக்கு கம்சனுக்கு கூட அனுகிரகம் பண்ண ஒரு வாய்ப்பளிக்கிறதுக்கு அவகாசம் கொடுக்க அக்ரூரர் தேரிலேருந்து இறக்கி விட்டு நடந்தே வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். கொஞ்சம் டைம் கெயின் பண்ணிக்கிறார். அந்த டயத்தை கம்சன் தனக்கு உபயோகமா வச்சிருந்தாலும் சரி, அதனால அவன் பயன் பெறுவான், இல்லைன்னா மதுரா நகர வாசிகள் பயன் பெறுவார்கள். கண்ணனும் பலராமனும் அழகாக நடந்து வருவதை சேவித்து, இப்படி இவர்கள் நடந்து வரும் பொழுது பல நிகழ்ச்சிகள் வேற நேர இருக்கிறது. அதுவும் அக்ரூரருக்கு ஒரு கல்பனையினால தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அக்ரூரர் நல்ல ஞானி, அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். அதனால இவர்களுக்கு இந்த நகரத்துல வீதியில நடந்து வரும் பொழுது நிறைய காரியங்கள் இருக்கு அப்படிங்கறத்தையும் அறிஞ்சு நீங்க நடந்தே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேரை ஓட்டிட்டு போயிட்டாராம். ஒரு விஷயத்தானா சொல்லிட்டு போனார், நடந்து நேர வசுதேவர் இருக்கிற இடத்துக்கு போயிட வேண்டாம், அவரை பார்க்க போயிட வேண்டாம், நேர கம்சனை பார்க்கையே வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். சரின்னு கிருஷ்ணனும் பலராமனும் மதுரையினுடைய வீதிகள்ல காலார நடந்து வர, அப்பேற்பட்ட அழகுடைய இந்த பாலகர்களை பார்த்து, பௌர்ணமி சந்திரன் தான் ரெண்டு வடிவம் எடுத்துட்டு வந்திருக்கோ செகப்பாவும் கருநீலமாகவும் அப்படின்னு நினைச்சு பார்த்தார்களாம் எல்லாரும். எப்பேற்பட்ட வீரர்களாக தெரிகிறார்கள் இவர்கள், இவர்கள் தான் கம்சனை சமரிக்க போகிறார்களோ அப்படின்னு வேற சில பேருக்கு தோன்றதாம். இப்படி எல்லாரும் வியந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு வண்ணான் இருந்ததை கவனித்தார்கள் கண்ணனும் பலராமனும். கம்சனுக்கு சலவை எல்லாம் செஞ்சு கொடுக்கிற வண்ணான் இவன், கம்சனுடைய துணியெல்லாம் துவச்சி அத நன்னா பக்குவப்படுத்தி வர்ணம் பூசணுமானால் பூசி அத ராஜ தர்பாருக்கு எடுத்துட்டு போவான். அப்படி அவங்க கிட்டக்க எக்கச்சக்க துணிகள் இருந்துதான். அந்த துணிகள்ல இருந்து ரெண்டே ரெண்டு துணிகள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு கேட்டார்களாம் இந்த குழந்தைகள். கேக்கிறவர்கள் பார்க்க குழந்தைகள் மாதிரி இருக்கார்கள். ரொம்பவும் அறியாமையோட ஆசையோட வேண்டி கேட்டார்களாம். அப்போ அந்த வண்ணான் ரொம்ப திவரா பதில் சொன்னான், நான் ராஜாவுக்கு தோச்சி போடுற ரஜகனாக்கும் வண்ணானாக்கும், ராஜாவை தவிர வேற யாருக்கும் இந்த துணிகளை தரமாட்டேன், நீங்கள்லாம் அங்க போய் ஒழியணும் அப்படின்னுட்டான். அவ்வளவுதான் எம்பெருமான் பார்த்தார், இவ்வளோ வினயமா பவ்யமா பரம்பொருளான எம்பெருமான் கீழே வேண்டி கேட்கும் பொழுது ஒருத்தன் அதை நிராகரிச்சானால் அவனுடைய அந்த மமகாரத்தை போக்கணும். அவன் கிட்டக்க இருந்தது அசுரத்தன்மை, தன் கிட்டக்க இருந்ததை யாரோடையும் பகிர்ந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் உடையவனை அந்த இடத்துல வெட்டி களையறதுதான் சரி அப்படின்னு ஒரு தட்டு தட்டினான் எம்பெருமான். அவனோட மமகாரத்தோட சேர்ந்த அகமும் போய் சேர்ந்தது, அவனே போயிட்டான். அங்கேருந்து ஒரு பீதாம்பரத்தை உருவினார், அதை சாத்திண்டார். பலராமன் நீலப்பட்டாடை எடுத்துட்டார், அதை சாத்திண்டார். அப்புறம் ரெண்டு பேரும் மாலை தரிச்சுண்டா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சார்களாம். இந்த ஊர்ல நல்ல மாலை கற்றவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டு கேட்டு விசாரிச்சுண்டு ஒரு முட்டு சந்துக்குள்ள அந்த மாலாக்காரனுடைய வீடு இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அதை தேடி கேட்டு கேட்டு போனார்களாம் கண்ணனும் பலராமனும். எதற்காக இப்படி தேடிந்து போனார்கள்னு கேட்டா, இந்த மாலாக்காரன் அப்படிங்கிறவன் கிருஷ்ணனுடைய பெரிய பக்தன், நாராயண உபாசகனாம் அவன். எம்பெருமானையே நினைச்சுட்டு இருப்பான். அக்ரூரரை போல கம்சனுக்கு வேலை செஞ்சாலும் அவனுடைய மனசு முழுக்க எம்பெருமானே நிறைஞ்சி இருப்பார். அதனாலதான் ஸ்ரீ பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்துல அக்ரூர மாலாகாராதிகளை போல் பரம பாகவதர்கள் அப்படின்னு எடுக்கிறார். பரம பாகவதர்கள் அக்ரூரரும் மாலாகாரரும், ஏன்னா அவர்களுக்கெல்லாம் பக்தி பண்றது அவ்வளவு சுலபமா அமையல், அவர்களை சுத்தி இருந்த சங்கமானது துஸ்சங்கமா இருக்கு. துராச்சாரம் நிறைந்த ஒரு அரசனுக்கு பணி புரியும் நிலைமையில நிர்பந்தத்தில் அவர்கள் இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுதிலும் தங்களுடைய பக்தியில ஒரு குறைவும் இல்லாம பரம பாகவதர்களாக திகழ்ந்தார்களாம். இப்பேற்பட்ட பாகவதோத்தமனை தேடி போய் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிச்சு கிருஷ்ணனும் பலராமனும் அந்த முட்டு சந்த தேடி மாலாக்காரர் வீட்டுக்கு போய் சேர்ந்தார்களாம். அங்க போய் பார்த்தா மாலாக்காரர் கீழே விழுந்துட்டார். மண்ணில விழுந்து சேவிக்கிறாராம் கண்ணனையும் பலராமனையும். அவருக்கு தெரிஞ்சு போச்சு வந்தது பரம புருஷன்தான் அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. உள்ள கூப்பிட்டார், கூப்பிட்டு தன் கிட்டக்க இருக்கிற அற்புதமான மாலைகளை எல்லாம் காண்பித்தார். அவரால பேச்ச நிறுத்தவே முடியலையாம். அகோபாகியம் அகோபாகியம், பிரசாத பரமௌநாதௌ மமகேஹமுபாகதௌ தன்யோஹம் அர்ச்சயிஷ்யாமி இத்யாஹ மால்யோபஜீவனஹா. எவ்வளவு தன்யனானேன் நான், எனக்கு கிடைச்சது பரம பிரசாதம். என்னுடைய நாதர்கள் இவர்கள் ரெண்டு பேரும், கண்ணனும் பலராமனும் எம்பெருமான் நாராயணனுடைய அவதாரமாச்சு. என்னுடைய நாதர்கள் என் வீட்டை தேடி வருகிறார்களே. இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார்னு ஆழ்வார் பாடினா மாதிரி நான் இருக்கும் ஊருக்குள்ள வந்தது போராதுன்னு, நான் இருக்கும் முட்டு சந்துக்கு வந்தது போராதுன்னு, நான் இருக்கிற குடிசைக்கு வந்தது போராதுன்னு, நான் இருக்கிற குடிசைக்கு உள்ள நான் மாலை கட்டுற இந்த அறைக்குள்ளையும் வந்து என் கையால கட்டின மாலையை தான் சாத்திக்கிறேன்னு வந்திருக்கார்களே, தேடி தேடி வந்திருக்கார்களே, அகோபாகியம் அகோபாகியம் அப்படின்னு வியந்து போனாராம். இத வர்ணிக்கும் பொழுது மகரிஷி ரொம்ப பாவுகமா சொல்றார். இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்னது ஒரு வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ அல்ல, ஒரு மாலாகாரன், மாலை கற்ற ஒருவன், ஒரு பண்டாரம் அப்படின்னே சொல்லுகிறார்கள். இந்த மாலை கற்றவன் எப்படி கட்டுவான் அப்படின்னு கேட்டா, முகத்தை திருப்பின்னு மாலையை கட்டுவானாம். என்ன காரணம்னா, இந்த புஷ்பங்களுடைய அழகையோ சுகந்தத்தையோ பார்த்தாலோ சுவாசிச்சாலோ அந்த மாலையை தன்னுடைய பொண்டாட்டிக்கோ பெண்ணுக்கோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆசை அவன் மனசுல வந்துடுவான். அதனால வியாபாரம் பாதிச்சுடும் அப்படிங்கறதுனால பார்க்காம முகத்தை திருப்பின்னு மாலையை கட்டுவார்களாம் மாலைய கற்றவர்கள். இந்த மாலாக்காரர் மாலை கட்டுறதுல ரொம்ப கெட்டிக்காரர், அதனால ஒரு நாள் கூட மாலையை பார்த்து கட்டுறதில்ல. அண்ணண்ட பார்த்தே அவ்வளவு அழகா மாலையை கட்ட திறமையும் அவளுக்கு உண்டு. இப்படி கண்ணும் கருத்துமா வியாபாரத்துல இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமான் வந்தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்களுக்கு ஞானம் இருந்திருக்கே. என்ன படிச்சிருக்கார் இவர், வேதம் தெரியுமா, சாஸ்திரம் தெரியுமா, புராணங்கள் வாசிச்சிருக்காரா? ஒன்னும் கிடையாது, வியாபாரத்தை தவிர ஒன்னும் தெரியாது. வியாபாரத்திலையும் அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவர்கள் ஒரு துளி புஷ்பம் இங்க அங்க தனியா காசு இல்லாமல் யாருக்கும் தரது கிடையாது. அப்பேற்பட்டவர் தனக்குன்னு உண்டானது எல்லாத்தையும், தனதுன்னு நினைத்தது எல்லாத்தையும் எம்பெருமான் திருவடிகள்ல மமகாரத்தை விட்டு சமர்ப்பித்தாரே, அதை கௌரவிக்க வேண்டும். எம்பெருமானே நினைச்சுட்டு இருந்தாரே அதை கௌரவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் தன்னுடைய ஸ்ரீயப்பதித்வத்தை இவன் கிட்டக்க சொல்லி இவருக்கு அனுகிரகத்தை செய்தார். மாலாக்காரர் கிட்டக்க எம்பெருமான் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ ஸ்துவாம் மத் சம்ஸ்ரயா பத்ரன கதாச்சித் தியஜிஷ்யதி அப்படிங்கிறார். ஸ்ரீ அப்படிங்கிறவள் உன்னை எப்பொழுதும் தியாகம் செய்ய மாட்டாள், எப்பொழுதும் ஸ்ரீயானவள் உன்னோடையே இருப்பாள் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். யாரு அனுகிரகம் பண்ணவர்? ஸ்ரீஹி மத் சம்ஸ்ரயா அப்படின்னு விட்டார், எப்பொழுதும் என்னோட கூடி இருக்கிற ஸ்ரீ அப்படின்னு சொன்னார். தான் தான் ஸ்ரீயப்பதி, தான் தான் நாராயணன் அப்படிங்கறத பட்டவர்தனமா அந்த இடத்துல தன்னுடைய உபாசகனான பக்தரான மாலாக்காரருக்கு வாயால சொன்னான் கண்ணபிரான். இப்படி அனுகிரகம் பண்ணினார். உனக்கு மட்டும் அனுகிரகம் அல்ல, இனி உன்னுடைய சந்ததியில வரக்கூடியவர்கள் எல்லாரும் தீர்காயுசா ஆரோக்கியமா சந்தோஷமா இருப்பார்கள், கைங்கரிய புத்தியோட இருப்பார்கள் அப்படிங்கிற அற்புத அனுகிரகத்தை பண்ணி அவர் கொடுத்த மாலைகளை தரித்து மேலே சென்றார். கம்சனை பார்க்க போகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். அந்த சமயத்துல ஒரு குப்ஜை கூனி வந்து சேர்ந்தாள். இவளுடைய உடல்ல மூணு கூண்கள் இருந்ததாம், மூணு இடத்துல வளைஞ்சிருக்கு. அவளை பார்த்து கண்ணன் கேட்டார், அம்மா நீ யாரு அப்படின்னு. என் பேர் த்ரிவக்த்ரா அப்படின்னு சொன்னாள். மூணு இடத்துல கோணல் உடையவள் அப்படின்னு பேர் அவளுக்கு, த்ரிவக்த்ரா அப்படின்னு பேர். எனக்கு என்ன காரியம்னா, கம்சனுக்கு தினம் சந்தனம் சேர்த்து தரணும், அந்த சந்தனம் நான் சேர்த்தால்தான் கம்சனுக்கு பிடிக்கும், வேற யார் சேர்க்கக்கூடிய சந்தனமும் மகாராஜா உகக்க மாட்டார். அப்பேற்பட்ட கம்ச மகாராஜா அவருடைய கிருபா பாத்திரையாக்கம் நான் அப்படின்னு சொல்லிண்டாளாம் இவள். அப்படியா அப்படின்னு கேட்டுண்டான் கண்ணன். இந்த சந்தனம் ரொம்ப வாசனையா இருக்கே, எங்களுக்கு கொஞ்சம் தர முடியுமா அப்படின்னு கேட்டான் கண்ணன். தர முடியுமா அப்படின்னு கேட்டு தர முடியாதுன்னு சொன்னவன் அந்த ரஜகன் ஒருவன் தான், பண்ணான் ஒருவன் தான். இவளுக்கு கண்ணனை பார்த்த உடனே மனசே பறி போயிடுதான், மொயிச்சு போயிட்டாவும். என்னதான் கம்சனுடைய பணிப்பெண்ணா இருந்தாலும் கிருஷ்ணன் கேட்டா இவளால மறுக்க முடியல. உடனே தன் கிட்டக்க இருந்த பலவித சந்தனங்களை கண்ணன் முன்னாடி வச்சாளாம், நீயே இதுல இருந்து தேர்ந்தெடுத்துக்கோ, சாய்ஸ் உனக்கு அப்படின்னு விட்டா. என்னதெல்லாம் காண்பிச்சா அப்படின்னு அழகா வர்ணிக்கிறார் மகரிஷி. ஒரு சந்தனத்தை காண்பிச்சாலாம், என்ன மாதிரி சந்தனம் அதுன்னா, சந்தனம் விக்கிறவர்கள்லாம் கிரேட் வாரியா சந்தனம் வச்சிருப்பா. சில பேருக்கு சந்தனத்தினுடைய நுட்பங்கள்லாம் தெரியாது, எது நிஜம் சந்தனம் அப்படின்லாம் தெரியாது. அதனால ஏதோ ஒரு வாசனை வரக்கூடிய சந்தன கலர்ல இருக்கிறத கூட சந்தனம்னு நம்பி வாங்கிடுவாங்க. அப்பேற்பட்ட சந்தனம் அது லோ கிரேட் சந்தனம், அதுக்கு சுகந்தம்னு பேரு. வசத்தியான சந்தனம், கந்தமுடைய சந்தனம்னா சம்ஸ்கிருதத்துல சுகந்தி அப்படின்னு அதை சொல்லுவான். ஆனால் சுகந்தம் அப்படின்னா அது வாசனை சேர்க்கப்பட்ட சந்தனம், ஆர்டிபிஷியல் வாசனையோட இருக்கக்கூடிய சந்தனம்னு அர்த்தம். முதல்ல அதை காண்பிச்சாலாம் கண்ணன், கண்டுபிடிச்சுட்டான். இந்த திரிவக்ரா நினைக்கிறா ஒரு கால் இவனுக்கு தெரியுமோ தெரியாதோ கிராமத்திலேருந்து வந்திருக்கான் அப்படின்னு மனசுல நினைச்சுண்டாளாம். உடனே கண்ணன் சொல்லிவிட்டா, அப்படிலாம் நினைக்காதமா, எனக்கு தெரியும் சுகந்தமே தத் அப்படின்னா, இது சுகந்தம்ங்கிற சந்தனம், லோ குவாலிட்டி, இது வேண்டாம் அப்படின்னு விட்டான். அடுத்தது ஒண்ணு காண்பிச்சான், இதுதான் அவ கம்சனுக்காக ஏற்பாடு பண்ணின சந்தனம். இத பார்த்த உடனே அதையும் கண்டுபிடிச்சு விட்டான் கண்ணன். ராஜார்ஹமே தத், இது ராஜாவான கம்சனுக்கு உரியது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதை விட நல்லது இருந்தா காட்டு அப்படின்னு விட்டான். அடுத்தது ஒண்ணு காண்பிச்சான், அது பார்த்தா சிக்கச்செவேல்னு இருக்கு, குங்கும பூரா சேர்த்து இழைச்சா மாதிரி இருக்கு. அதை பார்த்தா, அதை பார்த்த உடனே கண்ணன் சொல்றான், ருச்சிரமே தத் அப்படின்னா, இது ருச்சிரம் அப்படிங்கிற சந்தனம்மா, இதுல நிறம் தான் நல்லா இருக்கும், வாசனை அவ்வளவு போறாது, இதை விட நல்லதா ஏதாவது இருந்தா கூடு. இதனுடைய தோற்றம் எப்படி இருக்கு தெரியுமா, இந்த சந்தனத்தினுடைய தோற்றம் உன்னுடைய முகம் மாதிரி இருக்கு, ருச்சிரம் ருச்சிரானனே அப்படிங்கிறார். ரொம்ப ரசமான ஸ்லோகம், சுகந்தமே தத் ராஜார்ஹம் ருச்சிரம் ருச்சிரானனே அப்படிங்கிறார் மகரிஷி. இந்த இடத்துல சுகந்தமேதத் ஏதத் சுகந்தம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது ராஜார்ஹம் ருச்சிரம் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஏதத் பதம் சேர்த்துக்கணும், ராஜார்ஹமேதத் ருச்சிரம் ஏதத் ருச்சிரானனே, உன்னுடைய முகம் நன்னா செவந்து இருக்குமா, அந்த மாதிரியே இருக்கு இந்த சந்தனம், ஆனா வாசனை போறல. வேற கூடு, எது வேணும் எங்களுக்கு, ஆவயோர் காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம், எங்களுக்கு உரிய சந்தனத்தை கொடு அப்படின்னு தான் அந்த இடத்துல கண்ணன். அவனுக்கு கொடுக்க கூடியது அவனுக்கே ஏற்பட்டது, உனக்கே நாம செய்வோம்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி. அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு கொடுக்கறது தனியா இருக்கணும், வசத்தியா இருக்கணும், மனோபாவத்தாலேயாவது வசத்தியா நம்ம சமர்ப்பிக்கணும், அதை விட வசந்தது இல்லை அப்படின்னு நினைச்சுண்டாவது சமர்ப்பிக்கணுமா எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறச்சு. அந்த மாதிரி எங்களுக்கு உரிய சந்தனத்தை கொடு அப்படின்னு அவன் சொன்ன உடனே இவள் தன் கிட்டக்க இருந்த வசந்த சந்தனம், சுகந்திங்கிற பெயருடைய சந்தனத்தை எடுத்து தன் கையால பூசி விட்டாளாம். கண்ணனுடைய கையில பூசி விடுறா, மார்பில பூசி விடுறா. இதை பார்த்தான் கண்ணன், யாசிச்சு கேட்டானே, அழகா கேட்டானே, நாரிய சாந்தம் நமக்கிரை நல் என்ன தேரி அவளும் திருவுடம்பில் பூச அப்படின்னுவார் ஆழ்வார். நாரிய சாந்தம் நமக்கு, நமக்கு அப்படின்னு கேட்டான், எனக்கு குடுன்னு கேட்டான். கேட்டவன் யாரு, இறையவன். அந்த இறையவன் எப்படி கேட்டான், இறை நல்குன்னு கேட்டான். இறைனா கொஞ்சம் நல்கு கொடு அப்படின்னு அர்த்தம், கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்ட உடனே அவ வாரி வழங்கி உடம்பு முழுக்க பூசி விட்டாளாம். எம்பெருமானுக்கு சந்தோஷம் தாங்கல், இவ்வளவு வள்ளலா இவள் இருக்காளே, இவளுக்கு வள்ளன்மையோட அனுகிரகம் பண்ணுவோன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலால அவளுடைய கால் கட்ட விரல அழுத்தி தன்னுடைய இரண்டு கை விரல்களால முகவாக்கட்டை இப்படி தூக்கி விட்டானோ, அப்படி தூக்கினானோ இல்லையோ, இவ உடம்புல இருந்த கோணல் அத்தனையும் மறைஞ்சி போய் சுந்தரியாக இவள் திகழ ஆரம்பிச்சாளாம். அவ்வளவு அழகா மாறிட்டாளாம். மதுரா நகரத்துல இப்ப அவதான் எல்லார விட சுந்தரியா ஆயிட்டாளாம். எம்பெருமானோட கரஸ்பிரஷம் பட்டிருக்கே, எம்பெருமானுடைய அனுகிரகம் அவளுக்கு கிடைச்சிருக்கே. இப்படி சந்தோஷம் அடைஞ்சாள் அவளும். கண்ணனை நாதனாக வரிக்கணும்னு ஆசைப்பட்டாள். கண்ணன் சொன்னான், கம்ச சம்ஹாரம் முடியட்டும், அப்புறம் அனுகிரகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி விட்டான் அங்கேருந்து. அடுத்தது எதற்காக வந்திருக்கோம், எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு. எதற்காக அழைச்சிருக்கான் கம்சன், சொன்ன செய்தி என்ன? தனுர் யாகம் நடக்கிறது, அந்த தனுர் யாகத்துல கலந்துக்க என்னுடைய மருமக்களை அழைத்து வர வேண்டும்னு சொல்லி அனுப்பிச்சான். சரி, தனுர் யாக சாலைக்கு போகலாம் அப்படின்னு அந்த தனுர் யாக சாலைக்குள்ள பிரவேசிச்சான் எம்பெருமான். இப்படியாக அமக்களமா கண்ணன் மதுரா நகரத்துல அந்த பட்டணத்துல பிரவேசித்தான். மேலே என்ன லீலைகள் செய்தான் என்பதை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.